శ్రీమన్నూతనరంగనాథయత్రాడబ్దాత్మవిద్యాలయం శ్రీమన్నూతనలక్ష్మణహరియత్రార్ సంప్రాప్తతుర్యాశ్రమం శ్రీవాసేంద్రకటాక్షసంతతసుధాలక్ష్యాత్మయోగాంక్షితం శ్రీమన్నూతనవాగధీశయమినం భక్త్యాశ్రయామో గురుం నవ్యవాగీషయోగీంద్రయాస్య పరసేవినం బ్రహ్మతంత్రస్వతంత్రార్యం భజామ స్వాత్మసంపదం. యస్య వాగ్వృద్ధి పర్యంతాయతి రాజసరస్వతీ తస్మై వేదాంతగురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన గణస్వరూపం విజ్ఞాన విశ్రాణ బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. சபாயை நமகம். ஹம்ச சந்தேசத்தில் இந்த வாரம் நாம் இரண்டாவது ஸ்லோகத்தை அனுபவிக்க இருக்கின்றோம். இதுக்கு முன்னாடி போன வாரத்தில் நாம் முதல் ஸ்லோகம் நன்றாக அனுபவித்தோம். சுவாமி தேசிகனால அருளி செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஹம்ச சந்தேச மகாகாவியமானது மிக உன்னதமானது அப்படின்றத எப்பேற்பட்ட உயர்ந்த கருத்துக்களை எல்லாம் சுவாமி தேசிகன் இந்த ஹம்ச சந்தேச ஸ்லோகங்களிலே வர்ணித்து காட்டியிருக்கிறார் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் விஷயத்தில் அப்படின்றத நாம பார்த்தோம். ரொம்ப அழகான ஸ்லோகம். வம்சே ஜாத சவிதுரணகே மானயன் மானுஷத்வம் தேவஸ்ரீமான் ஜனகதனையான் வேஷனே ஜாகரூகா. ஜனகதனையான் வேஷனே ஜாகரூகா அப்படின்னு சொன்னார். அப்படி மிக அழகான ஸ்லோகம் முடிந்த பிறகு இந்த ஸ்லோகத்தினால ஹம்சத்தை தூதுவிடக்கூடிய எம்பெருமான் முதன் முதலில் ஹம்சத்தை பார்க்கின்றார். அந்த முதல் முதல் ஹம்சத்தை எம்பெருமான் பார்த்தது இந்த ஸ்லோகத்திலே வர்ணிக்கப்படுகிறது. இந்த ஸ்லோகம் கால்யே சேனாம் கபிகுலபதே தூர்ணமுத்யோஜயிஷ்யன் தூதுரீபாவாத் ஜனகதுஹிதுஹு தூயமானாந்தராத்மா கிரீடாகேலம் கமலசரசி க்வாபி காலோபயாதம் ராகாச்சந்திரத்யுதிசகசரம் ராஜஹம்சம் ததர்ஷ. கால்யே சேனாம் கபிகுலபதே தூர்ணமுத்யோஜயிஷ்யன் தூரீபாவாத் ஜனகதுஹிதுஹு தூயமானாந்தராத்மா கிரீடாகேலம் கமலசரசி க்வாபி காலோபயாதம் ராகாச்சந்திரத்விதிசகசரம் ராஜஹம்சம் ததர்ஷ. வாயுபுத்திரன் மூலமாக சக்கரவர்த்தி திருமகன் செய்தியை அறிந்து கொண்டார். எந்த செய்தியை? திருஷ்டா சீதா, லங்கையில சீதையானவள் பார்க்கப்பட்டாள் அப்படின்ற விஷயத்தை அறிந்து கொண்டார். அதற்கு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வாயுபுத்திரனிடத்திலே இப்பேற்பட்ட நல்ல செய்தியை சொன்ன உனக்கு என்ன கைமாறு செய்யணும்ன்றதே தெரியலையே அப்படின்னு, இதந்து மம புதீனஸ்ய மனோபூய பிரகர்ஷதி யதிஹாஸ்ய பிரியா க்யாதுஹு நகுர்மி சதிருஷம் பிரியம் நகுர்மி சதிருஷம் பிரியம். இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை எடுத்து சொல்லி, ஏஷ சர்வஸ்வபூதஸ்து பரிஷ்வங்கோ ஹனுமதா மயா காலமிமம் பிராபிய தத்தஸ்தஸ்ய மகாத்மனா அப்படின்னு வாயுபுத்திரனை ஆலிங்கனம் செய்து கொள்கிறார். பின்பு சக்கரவர்த்தி திருமகன் சுக்ரீவாதிகளோட கலந்து ஆலோசித்து சைன்யத்தை இலங்கையை நோக்கி பிரயாணப்படுத்துவதில் சன்னத்தமாக இருக்கிறார் பெருமான். ஏன்னா எங்க இருக்கா அப்படின்றது தெரியாம இருந்தது. எங்க இருக்கா அப்படின்றது தெரியாமல் இருக்கும் பொழுது பல சந்தேகங்கள் இருந்தன. எங்கு செல்வது, எங்கு சென்று பிராட்டியை தேடுவது அப்படின்ற விஷயங்கள்லாம் இருந்தது. இப்ப அந்த மாதிரியெல்லாம் இல்லை, அந்த மாதிரியான சந்தேகங்கள் அப்படின்றது இல்லை. ஏன்னா வாயு புத்திரன் லங்கையில தான் பிராட்டி இருக்கிறார், பிராட்டியோடு நான் சம்பாஷணம் செய்தேன், இந்தந்த விஷயங்கள் எல்லாம் தெரிவித்தாள், சூடாமணியும் தேவநீருக்காக கொடுத்து அனுப்பினால் பல கதைகளையும் சொல்லி அனுப்பியிருக்கிறாள் அப்படின்றதெல்லாம் நம்பத்தகுந்த மாதிரியான பல கருத்துக்களை சொன்ன உடனே பெருமாள் சன்னத்தமா இருக்கார். அதான் இந்த இடத்துல சொல்லப்படும் ஸ்லோகத்துல பாருங்க, கால்யே. சில இடங்கள்ல கல்யேன்னு இருக்கு, கால்யே. சீதையினுடைய செய்தியினால துக்கத்தை அடைந்திருந்த அந்த காலத்துல, அதாவது சரியான சமயத்துல முக்கியமான ராஜ்ய காரிய விஷயங்கள்ல எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நன்றாக உணர்ந்தவனான சக்கரவர்த்தி திருமகன் இல்லையா, ராஜகாரியங்கள் எப்படி நடந்துக்கணும்னு அவருக்கு நன்னாவே தெரியும். எப்பேற்பட்ட பரம்பரை அந்த பரம்பரை இல்லையா. சோகமா ஜென்ம சுத்தானாம் ஆபலோதய கர்மனாம், எவ்வளவு அழகா சொல்றார் பெருமாள். ரகுவம்சத்துல காளிதாசன் சொல்றான் அந்த வம்சத்தை வர்ணிக்கும் பொழுது. அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நன்றாக உணர்ந்தவன் ராமன். அயோத்தியாகாண்டத்தில் வருது, நாஸ்திக்யம் அன்று தம் கோரம் பிரமாதம் தீர்க்க சூத்ரதாம் அதர்ஷனம் ஞானவதாம் ஆலசியம் பஞ்சவிருத்திதாம் அப்படின்னு சதுர்தசா வரைக்கும் போறது 100வது சர்க்கத்தில் அயோத்தியாகாண்டத்தில். 65வது ஸ்லோகம் 66வது ஸ்லோகம் இதெல்லாம் நாஸ்திகம், பொய், கோபம், அஜாக்கிரத, ஒரு காரியத்தை பண்ணாமல் வீணாக காலத்தை கழிக்கிறது, புத்திமான்களை தரிசிக்காமல் இருத்தல், சோம்பல், அதே மாதிரி இந்திரிய பராயணா பரணாய் இருப்பது, இந்திரியம் என்ன சொல்லுகிறதோ அதன் பின் செல்வது, ராஜகாரியங்களை தனித்தனியா ஆலோசிக்காமல் தனியே ஆலோசித்தல், அதே மாதிரி மூடர்களோடு கலந்து ஆலோசித்தல், தீர்மானித்த திட்டங்களை தொடங்காமல் இருத்தல், ரகசியத்தை ரட்சிக்காமல் பல பேரிடத்தில் தெரிவிக்கிறது, நன்மை பண்ணாமல் இருக்கிறது, எல்லா பக்கங்களிலிருந்தும் போருக்கு எழுதல், இந்த மாதிரியான 14 விஷயங்களும் உன்னிடத்திலிருந்து சென்று விட்டனவா அப்படின்னு பரதனை பார்த்து பெருமாள் அயோத்தியா காண்டத்தில் கேட்கிற விஷயம் இது. அதனால எப்படியும் பெருமாள் தன்னிடத்துல இதெல்லாம் சம்பவிக்காமல் பார்த்துக் கொள்வான் இல்லையா. அப்பேற்பட்டவன் தானே சக்கரவர்த்தி திருமகன், அந்த சக்தி இருக்கிறவன் அவன். அதனால கால்யே கவிகுல பதேஹே அப்படின்னு சொன்னான். கவிகுல பதேஹே சேனாம், சுக்ரீவ மகாராஜாவுடைய சைன்யத்தை பற்றி சொல்லும் பொழுது கிஷ்கிந்தா காண்டத்திலே வருது, மகேந்திர ஹிமவத் விந்திய கைலாச சிகரேஷு ச மந்தரே பாண்டு சிகரே பஞ்சசைலேஷு ஏ ஸ்திதா. ரொம்ப அழகா சொல்றார், மகேந்திர பர்வதம், ஹிம பர்வதம், விந்திய பர்வதம், கைலாசம், இந்த மாதிரியான மலைகள், அதே மாதிரி மந்திரமலை, பாண்டுமலை, இது மாதிரியான சிகரங்கள், பஞ்சமலை முதலிய அனைத்து இடங்களிலும் எல்லா லோகங்களிலும் இருக்கக்கூடிய வானரர்கள் ஒன்று சேர்ந்து வருவார்கள் அப்படின்னு சுக்ரீவனால கட்டளையிட்டப்பட்டிருக்கு. அப்ப அந்தந்த மலைகளில் குடிகொண்டு இருக்கக்கூடிய வானரர்கள் சுக்ரீவனுடைய கட்டளையை கேட்டவுடனே எல்லோரும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்காக அந்த இடத்திலே வந்து கூடிவிட்டார்கள். அப்பேற்பட்ட பெரும் படையை உடைய ஒரு சக்கரவர்த்தி திருமகனுக்கு பலம் சேர்ப்பதற்காக இப்பேற்பட்ட படை இருக்கு அந்த இடத்துல. தூர்ணம் தூர்ணம் உத்தியோதேஷன், அதாவது ரொம்ப சீக்கிரமாக இந்த படைகளை ஒன்று திரட்டி கொண்டு யுத்தத்திற்காக செல்ல வேண்டும் அப்படின்றது மட்டும்தான் சக்கரவர்த்தி திருமகனுடைய மனசுல இருக்கு இல்லையா. வானர வீரர்கள்லாம் எப்படி இருக்கா, வானர வீரர்கள்லாம் புஜபல பராக்கிரமத்தோடு லங்கையை அழிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள், லங்கையை தகர்த்து எறிவதற்கு தயாராக இருக்கிறார்கள். பராக்கிரமேஷு விக்கியாத்தாக விவசாயேஷு ச உத்தமாக பிருத்திவி அம்புசரா ராம நானானக வாசினாக கோட்டி அக்ரதா இமே பிராப்தாக வானரஸ்தவ கிங்கராக நிதேச வர்த்தினா சர்வே சர்வே குருஹிதே ரதாக. அழகா சொல்றார் இல்லையா, வான இப்படிப்பட்ட வானர வீரர்கள் எல்லோரும் ராம கைங்கரியத்திற்காக ஏற்பட்டிருக்கிறார்கள். இந்த ராம கைங்கரியத்திற்காக ஏற்பட்டவர்கள் அனைவரும் என்ன பண்றது தயாரா இருக்கா, லங்கையை தகர்த்து எறிவதற்கு தயாராக இருக்கிறார்கள். தூரி பாவாத் ஜனக துஹித துய மானாந்தராத்மா தேசிகன், அதாவது ஜனக நந்தினியா இருக்கக்கூடிய சீதை ரொம்ப தொலைவில் இருக்கிற காரணத்தினால பெருமாள் எப்படி இருக்கார் அப்படின்னா ரொம்ப மனசு நொந்து போனவரா இருக்கார். ரொம்ப மனசு ஒண்ணுமே இல்லை அவருக்கு. அவருடைய எண்ணமெல்லாம் அசோகவனத்திலே பிராட்டி என்ன கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாளோ அப்படின்றது மட்டும்தான் இருக்கு. இந்த இடத்துல தூய மானாந்தராத்மான அந்தராத்ம சப்தமானது சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அந்தராத்ம சப்தம் இந்த இடத்துல பெரியவாள் வியாக்கியானம் பண்றா, மனசை குறிக்கக்கூடிய சொல், அந்தராத்ம அந்தர்யாமிய குறிக்கக்கூடிய சொல் இல்லை இது. இந்த அந்தராத்மான்ற சப்தத்துக்கு மனசுன்னு அர்த்தம், மனம் நொந்தவராக இருக்கிறார் அவர் அப்படின்றதுக்காக தான் தூயமானாந்தராத்மான்னு சொன்னான். சகல சேதனா சேதனங்களுக்கும் அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய எம்பெருமான் இல்லையா, அவனுக்குன்னு ஒரு அந்தர்யாமி கிடையாது இல்லையா. இவன் தான் எல்லா சேதனா சேதனங்களுக்கும் அந்தர்யாமியா இருக்கான், அந்தர்யாமியாக இருந்து கொண்டு வழிநடத்தி செல்கின்றான். அவனுக்குன்னு ஒரு அந்தர்யாமி யாரும் கிடையாது. அப்ப இந்த அந்தராத்ம சப்தம் எதை குறிக்கின்றது அப்படின்னா மனசை குறிக்கின்றது. சீதையோட இருப்பிடமும் தெரிஞ்சு போச்சு. அத அப்போ அவளை மீட்டெடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் பண்ணணும். சரி, மீட்டு எடுக்கிறதுக்கான காரியத்திலையும் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள், வானர வீரர்கள் தயாராக இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் பெருமாள் இந்த இடத்துல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாரே அப்படின்னா எப்படி எதுக்காக கஷ்டப்படுறான், ராவணனை எப்படி ஜெயிப்பது அப்படின்றதுக்காக இவன் வந்து சக்கரவர்த்தி திருமகன் கலங்கி போயிருக்கிறானா, இல்ல சீதையை நம்மளால காப்பாற்ற முடியாமல் போயிடுமோ அப்படின்னு கலங்கி இருக்கானா அப்படின்னு பார்த்தால் அதெல்லாம் கிடையாது இல்லையா. இப்போ பிராட்டியினுடைய வார்த்தைகள் இருக்கு பாருங்க, ஹனுமனிடத்திலே பிராட்டி எந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லி அனுப்பினார். ஒரு மாதத்திற்கு மேல் நான் ஜீவித்து இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான். நான் படக்கூடிய துயரங்கள் எல்லாம் சக்கரவர்த்தி திருமகனுக்கு தெரியலையா, ராமனுடைய துயரத்திற்கு எது காரணம் அப்படின்னால் பிராட்டியினுடைய வார்த்தைகள் ராமனுடைய துயரத்திற்கு காரணமா இருக்கு. அசோகவனத்தில் ஹனுமான பார்த்த பிராட்டி எப்படி சந்தோஷப்பட்டு ராமனிடத்திலே இந்த வார்த்தைகளை தெரிவியுங்கள் அப்படின்னு சொன்னாலோ, அந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு பெருமாள் கஷ்டப்படுறான் இந்த இடத்துல. இதம் ப்ரூயாச்சமேநாதம் சூரம் ராமம் புன புன ஜீவிதம் தாரயிஷ்யாமி மாசம் தசரதாத்மஜ ஊர்த்வம் மாசான்ன ஜீவேயம் சத்யேனாகம் ப்ரவீமிதே. சத்தியேன அகம் பிரவீமி தே, உனக்கு உன்னிடத்திலே நான் சத்தியமாக சொல்லுகிறேன். யாரிடத்துல, ராமனிடத்துல போய் புனப்புனாக இந்த விஷயத்தை தெரிவியுங்கள். இதம் ப்ரூயாச்சமே நாதம், என்னுடைய நாதனிடத்திலே ராமனிடத்திலே மீண்டும் மீண்டும் இதை தெரிவியுங்கள். ஊர்த்வம் மாசான் ந ஜீவேயம், ஒரு மாதத்திற்கு மேல் நான் ஜீவித்திருக்க மாட்டேன் அப்படின்ற விஷயத்தை தெரிவித்தான். அதனால என்ன ஆயிடுத்து, இந்த வானர சைன்யங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த வானர சைன்யங்கள்லாம் மலைகள் காடுகள் ஆழமான நதிகள் சமுத்திரம் எல்லாத்தையும் கடந்து போய் சீக்கிரமாக லங்கையை அடைவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஏன்னா கிஷ்கிந்த காண்டத்திலிருந்து கலந்து போனோம் இல்லையா, தயாராக இருக்கிறார்கள். அப்போ இங்கேந்து போய் நாம காப்பாத்திருவோம் பிராட்டிய, ஆனால் நாங்கள் இப்படி வரப்போகிறோம் என்பதை தெரியாமல் பிராட்டி எவ்வளவு கஷ்டத்துக்கு ஆளாகுவாளோ இந்த ஒரு மாசத்துல இல்லையா. அதை நினைச்சு ராமன் கஷ்டப்படுறார். நாங்க போயிடுவோம், நாங்க போய் ராவணனை வென்று சீதையை மீட்டெடுப்போம், ஆனால் நாம் எந்த விதமான காரியத்தை செய்ய தயாராக இருக்கின்றோம், எந்த காரியத்தை செய்திருக்கிறோம் என்பதை அறியாதவளான அந்த பிராட்டி எப்பேற்பட்ட துக்கத்துக்கு ஆளாகி இருப்பாள் அப்படின்னு ராமன் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக மன கிளேசத்தை அடையலாம். அதுதான் கிரீடா கேலம் கமல சரசி அப்படின்னு ஒரு தட்டாக்கம், ரொம்ப அழகான தட்டாக்கம். காபி காலோபயாதம் அப்படின்னா எந்த சமயத்தில் வந்த, சரியான சமயத்தில் வரணும். பௌர்ணமி நிலவு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது, மனசுக்கு ரொம்ப மகிழ்வளிப்ப அளிக்கக்கூடியதாக இருக்கு. ராஜஹம்சம் ததர்ஷ அப்படி இருக்கும்போது பௌர்ணமி நிலவு சரியான காலம், பிராட்டியினுடைய எண்ணம் மனசுல வாட்டி எடுக்கிறது. அந்த சமயத்திலே ஒரு அன்னத்தை கண்டான் பெருமாள். அன்னத்தை கண்டவுடனே அப்படியே அன்னத்தின் மீது ஒரு ஆசை ஏற்பட்டு அதை தூது அனுப்புவதற்காக, ராஜஹம்சத்தின் மீது தூது அனுப்புவதற்காக தயாராக இருக்கிறான் பெருமாள். இதோட இந்த ஸ்லோகத்தினுடைய உபன்யாசத்தை நாம பூர்த்தி பண்ணிப்போம். அடுத்த ஸ்லோகத்துல பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.